കണ്ണ്, കണ്ട കണ്ണ്, മുണ്ട കണ്ണ്, കരച്ചിൽ കൊട്ടും, എല്ലാ കണ്ണും കണ്ട പിണി തൊലയിട്ടു, കടുക് പോലെ വെടിക്കട്ടും, നല്ലതെല്ലാം നടക്കട്ടും, നാടും കാടും ചെഴിക്കട്ടും. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. சாட்சிகளை செட்டப் பண்ணும் வேலை இங்கு இல்ல இல்ல, வக்கீல் பொய்ய சொல்லுற வாதம் இங்கு வந்ததில்லை, ஏடெடுத்து படிச்சதில்லை, எவருக்கும் நீ குறைஞ்சதில்லை, வாக்கெடுப்பு நடந்ததில்லை, எதிலும் எப்பவும் தோத்ததில்லை. வீதியிலே ஒரு வீரன் மனு நீதியிலே நல்ல சோழன், வீதியிலே ஒரு வீரன் மனு நீதியிலே நல்ல சோழன், இந்த ஊருக்குள்ள நீதான் ஐயா எங்களுக்கு தோழன், இந்த ஊருக்குள்ள நீதான் ஐயா எங்களுக்கு தோழன். பரம்பரைதான் குப்பனும் சுப்பனும் அண்ணன் தம்பிதான், எல்லோரும் உரமுறைதான், ஏழையும் சாலையும் சரி சம்பந்தம். ஐயாவோட மானம் அந்த கவரி மான மீறும், ஐயாவோட மானம் அந்த கவரி மான மீறும், அந்த கவரி மானு வரம்பரைக்கே ஒன்னாலதான் பேரு, கவரி மானு வரம்பரைக்கே ஒன்னாலதான் பேரு. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே.